கண்ணாடி, ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல, நான் பெச்சேன் பாரு நிச்சில, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில, அட எங்கேயும் போய் கொஞ்சில. டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா, டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. என்ன பார்த்தா, நான் அவளை பார்த்த. அப்புறம் கண்ணும் கண்ணு முட்டிக்குச்சு, காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா, டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா. சவுத் உஸ்மான் ரோட்டில் லலிதா ஜுவல்லரியில் நெக்லஸ் வாங்கி தந்த பகவான், கடையில கட் பீஸ் வாங்கி தந்த, கண்ணுல அளவு எடுத்து ஜாக்கெட் தச்சு தந்த, தேவி தியேட்டரில் காதல் கொட்ட படம் பார்த்த. அவ என்ன தொட்டா, நான் அவளை தொடல. அப்படியா? கண்ணும் கண்ணு முட்டிக்குச்சு, காதல் வந்து ஒட்டிக்குச்சு. டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா, டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா. விதவிதமா சோப்பு சிப்பு கண்ணாடி, ஏ அக்காமாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏ அக்கா பொண்ணு அஞ்சல, நான் வச்சேன் பாரு பிஞ்சில, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில, அட எங்கேயும் போய் கொஞ்சில. டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா, டாவு டாவு டாவு டா, டாவு லாட்டி டையிடா. டவு டவு டவு டா, டவு லாட்டி டையிடா.